எடுத்துக்கிட்ட என்னவக காணும். துளசி செடிய அருளி பூ தூரமாதா பார்க்கணும், என்ன நீயும் எடுத்துக்கிட்ட என்னவக காணும். நெல் கதிரே நீ கருகாம வாழ வைப்ப, என்ன நீயும் எதுக்கிட்ட என்ன நம்போ கேட்கணும். இருந்த என்ன வெட்டி வேறா மாத்துன, செவல போல் திரிஞ்ச என்ன ஊர்கோழியா ஆக்குன, கட்டுத்தறி கால போல காலம் பூரா சுத்துன, வீட்டுத்தறி போல உந்தன் காலடியில் சிக்குன. சாமி மேல சத்தியமா சொல்லுற, ஓ மனசு காயப்பட கூடாதுன்னு தள்ளுன. துளசி செடிய அருளி பூவு தூரமா தான் பார்க்கணும், என்ன நீயும் எதுக்கிட்ட என்னன்னு கேட்கணும். துளசி செடிய அரளி பூவு தூரமா தான் பார்க்கணும், என்ன நீ உயர்த்துக்கிட்ட என்னவோ கேட்கணும். www.gibrosentertainment.com